தலைப்பு வாழ்க்கை. விடுவதையும் விடுதலையும் நிறைந்ததே வாழ்க்கை. எழுதாத வார்த்தைகளில் நம் வாழ்க்கை. இறப்போடு பிறந்தேன் இந்த மண்ணிலே. படைப்பின் பிணைப்பை படைப்பே அறியும். எங்கு இல்லாமலும் வாழ்க்கை இருக்கு. இன்னொரு மாயைக்குள் இன்னொரு வாழ்க்கை.